வெப்பம் தீர வந்ததடி வேப்ப மர காத்து வச்சுக்குவோம் கச்சேரிய உச்சகட்டம் பார்த்து தெப்பம் போல கத்தளிக்கும் செம்பருத்தி நாக்கு அம்பலத்தில் ஆடுறப்போ உன் பலத்தை காட்டு ராஜா மணி மாய மோகினி ரோஜா மலர் நீ ராத்திரி புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி தூக்கம் ஏது முதல் ராத்திரி தொடங்கும் போது பனிராத்திரி பட்டு பாய்விரி சுபராத்திரி மாதிரி விடிய விடிய சிவராத்திரி ஜாம நேரத்திலே பூஜைகளை ஏற்று பக்தனுக்கு பக்கம் வந்து சொர்க்கம் ஒன்று காட்டு நூலாடையை போட்டு மூடினேன் பாலாடையை பாத்தாடியோ தேஞ்சி போகுமா பார்த்தால் என்ன நான் தூக்கம் ஏது முதல் ராத்திரி தொடங்கும் போது பனிராத்திரி பட்டு பாய்விரி சுபராத்திரி புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி தூக்கம் ஏது தொடங்கும்போது சிவராத்திரி.